பாடி இள மன சொன்னு ரக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி. என்ன செய்ய உத்தேசம் வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவது என்ன கட்டு மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவது என்ன கட்டுத்தறி காள நானே கண்ணு குட்டி ஆனேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேனே கொல் பொன்மானே சரிதானா அடியாத்தாடி.